ஆனால் அறிவியல் தமிழ் அப்படின்ட்டு ஒரு இதில் வீடியோவாக பேசுகிறதுக்காக மனவை முஸ்தபான்ற ஒரு டாக்டர், அவர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அவர் ஒரு சில முயற்சிகளை எடுத்துகிட்ருக்காரு. சரி, அவரோட அந்த இதில் பங்கேற்றுக்கிட்டு நான் ஒரு 10 நிமிஷம் இந்த நிலத்தடி நீர் உப்புமயமாகதலை பற்றி பேசலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் இந்த வீடியோ உங்கள்கிட்ட கேட்டேன். சப்போஸ் அந்த வீடியோ இல்லைனாலும் பரவாயில்ல, அதை பற்றி ஒரு தெளிவான புரிதல் இருக்கக்கூடிய ஒரு ஆடியோவாக இருந்துச்சு கொடுத்தீங்கன்னா கூட நான் அதை பேசி எப்படி என்ன ஏதுன்னு போய் பழகிட்டு நான் ஒரு தெளிவான புரிதல் எடுத்துக்கிட்டு அந்த வீடியோவில் பேசினா அது எல்லாத்துக்கும் பகிரப்படும். நம்ம நிலத்தடி நீர் உப்புமயமாகக்கூடாது, ஏன் ஆகுது அப்படின்ற ஒரு புரிதல் வந்து பல பேர்த்துக்கு கிடைக்கிறதுக்கு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு எதுவும் ஆட்சேபனை இல்லைன்னா எனக்கு நீங்கள் ஒரு குரல் பதிவாவது இது சம்மந்தமாக எனக்கு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் வசதி இருக்குங்கண்ணா.